శృతిస్మృతి పురాణానాం ఆలయం కరుణాలయం నమామి భగవత్పాద శంకరం లోకశంకరం. అపార కరుణాసింధుం జ్ఞానదం శాంతరూపిణం శ్రీచంద్రశేఖర గురుం ప్రణమామి ముదాన్వహం. గురుం నామ్నా మహిమ్నా చ శంకరో యో విరాజతే తదీయాంగ్రి గలంద్రేణు కణాయాస్తు నమో నమః. శృతిస్మృతి పురాణాలాం உங்களுக்கு எல்லாம் தெரியும், கருணைக்கு ஆலயமா இருக்க. அடுத்து சொன்ன ஸ்லோகம் பரிவா பண்ணுது. குரு நாம்னா மகிம்னா ச சங்கரோ யோ விராஜதே. எந்த குருவானவர் மகிமையோடு இருந்துட்டு இருக்காரோ, நல்ல கீர்த்தியோடு இருந்துட்டு இருக்காரோ, அந்த பேருமே சங்கரனா இருந்துட்டு இருக்காரோ, அவருக்கு நமஸ்காரம் பண்ணேன்னு பெரியார் சொன்னா, அந்த மாதிரி நமாமி பகவத்பாத சங்கரம் லோகசங்கரமாக லோகத்துக்கு நல்லதை பண்ணக்கூடிய சக்தி, லோகத்துக்கு நல்லதை பண்ணக்கூடிய பாக்கியம், லோகத்துக்கு நல்லது பண்ணக்கூடிய புத்தி எல்லாத்தையும் ஆச்சாரியான குடும்பத்தில் எல்லாரும் சேர்ந்து பிரார்த்தனை பிரயத்னம் ரெண்டும் மனுஷ பிரயத்தனம் ஈஸ்வரிய பிரார்த்தனை எல்லாரும். ஜெய் ஜெய்சங்கர் ஹர சங்கர். நமஃ பார்வதீபதயே கோவிந்தநாம சங்கீர்த்தனம். அப்புறம் எல்லாம் அந்த கோதாவரி மகாராஷ்டிரம் மகாராஷ்டிரம் நாகேசன் எல்லோராவில் நாகேசன் நட்சத்திரம், சிவகாசி நட்சத்திரம், உத்தியோக மகாபார நட்சத்திரம். இங்கே நாங்கள் விட்டு வந்து இங்குதான் சீக்கிரம் ராமேஸ்வரம் தெலுங்கு மகாராஷ்டிரத்தில் இருக்கு. அப்புறம் இந்துஸ்தான்ல இருக்கு மல்லிகார்ஜுனம் ஆனந்திதம் அப்பிரேமராமம் அசுரப்பூஜ்யம் மல்லிகார்ஜுன மகாலிங்கம் சிவாலிங்கம் ஸ்ரீவீன ஸ்ரீசீலம் மல்லிகார்ஜுன மகாலிங்கம் சிவாலிங்கம் அது என்ன சந்தியாகாலத்தில் மல்லிகார்ஜுனோ ஒரு மரத்தோட குடியிருக்கிறவங்க ரெண்டு சேர்ந்து ஸ்ரீஹரிக்க சுரூபம் இருக்கு மண்டிக்கும் மல்லிகாரம் மகாலிங்கம் அங்கே எல்லாம் பண்றதுன்னா சித்தசுத்தியாகத்தான் பாவத்தையாகத்துக்காக அப்படிங்கிற எண்ணத்தோட அவருடைய மகன்களுடைய கஷ்டத்தெல்லாம் சேர்ந்து அவருக்கு அனுகிரகம் பண்ணி பாவத்தையாகத்தான் கேட்கிறது அப்படிங்கிறதுக்காக இதில் சொல்லம் சந்தியாரம்ப விருந்தினம் சித்திசிதாந்தராசிஷ்டிதம் அப்புறம் புனராசிரியான அசுர பிரத்யாசனா சோதிதம் பூயங்கிராசனம் புனப்புகூஜம் குணாவிஷ்கிருதம் நம பார்வதி கோவிந்தநாமத்தின் கீர்த்தனம்.